பாற்கடலிலே பல தலையுள்ள ஒரு பாம்பின் மேல் துயில் மாதவா. பாரனை வந்து சேரனை இப்பாரினில் கொடியாதவா. மீனன வேதம் மீட்டு நீ அதை வீணன விடவில்லையே. வீணையை மீட்டும் நாரதர் அவர் ஆணையே உன் நாமமே. ஆமையாய் வந்து அமுதினை தந்து ஆசையாய் தேவர் காத்தவா. உன் பதம் பற்றும் பக்தன் நான் எனக்கு அமுதமும் வேறு வேண்டுமோ. பன்றியாய் புவி தூக்கி நீ கடல் வென்ற நீல வண்ணனே. நன்றியால் நான் கரைகிறேன் உடன் ஒன்றி நின்று கரை சேரவை. பக்தன் பங்கமாய் வந்த இரண்யனை நரசிங்கமாய் அங்கமங்கமாய் மடியில் கிழித்து ரத்தம் குடித்து முடித்து பிரகலாதனின் உயிர் காத்தவா. உன் பாதமே வினோதமே மூவுலகளந்த சிறுவாமனா. பக்தரக்ஷகா ஆபத் பாந்தவா அதிசக்தியே விஸ்வரூபமே. உயர் அன்னையின் சிரம் அறுத்த பின் உயிர் மீட்ட பரசுராமனே. ராமனே என் தலைவனாமே காமனே நீ ஒழிந்திடு. வில்லாளனே செயல் வீரனே பொல்லாத என் வினை போக்கவா. வேதமை பொருள் ராமனே என் வேதனை நீ தீர்க்கவா. பலராம நாமம் ஜபித்தே பலராமனான சேஷனே. உருகினேன் நான் மருகினேன் உடன் அருகில் வா என் ஐயனே. யாதவா இங்கு ஓடிவா இக்ஷணத்தில் பாடி ஆடிவா. மாலனே பக்தர் தோழனே தவசீலனே மாயக்கண்ணனே. இருள் விளக்கினாய் அருள் பருகவே மருள் அழித்தனை காக்கவா. கலி கல்கியான பின்னும் பக்தன் கலங்கிடாமல் காப்பாய். உனதடிமை நான் உனதுடமை நாம் உன் நாமம் ஒன்றே சொர்க்கமா. என்றும் கோவிந்தா என்று கதறுவேன் உன்னுள் இரண்டர நான் கலந்திட. என்றும் கோவிந்தா என்று கதறுவேன் உன்னுள் இரண்டர நான் கலந்திட. என்றும் கோவிந்தா என்று கதறுவேன் உன்னுள் இரண்டர நான் கலந்திட. உன்னுள் இரண்டர நான் கலந்திட.